பாதி நடமாடும் மலை அன்றிருவர் தேடும் மலை சோதிமதி ஆடரவம் சூடுமலை ஞானத்த போதனரை வென்றழைக்கும் மலை அண்ணாமலை. அன்பெனும் சிவமே அனல் முகமே ஐயனே உன் நினைவோ ஆனந்தமே அன்பெனும் சிவமே அனல் முகமே ஐயனே உன் நினைவோ ஆனந்தமே சுடர்மணி மகுடம் நீ சூடவே தவமுறை தியான பொருளாகுதே சுடர்மணி மகுடம் நீ சுடவே தவமுறை தியான பொருளாகுதே சிவனே. அன்பெனும் சிவமே ஆனல் முகமே ஐயனே உன் நினைவோ ஆனந்தமே அருணன் வடிவமோ ஜோதி சிவம் பத்தனாரியோ பாதி சிவம் பரணி தீபமோ பரமசிவம் பரவசத்திலே எனது மனம் அருணன் வடிவமோ ஜோதி சிவம் பத்தனாரியோ பாதி சிவம் பரணி தீபமோ பரமசிவம் பரவசத்திலே எனது மனம் சந்திரன் வதனம் மழைக்கிறதே உந்தன் பெயர் சொல்லும் போது மலர்கிறதே சந்திரன் வதனம் அழைக்கிறதே உந்தன் பெயர் சொல்லும் போது மலர்கிறதே உன் பாதமாகும் பாதை எங்கும் போதும் சேருதே சிவனே. அன்பெனும் சிவமே அனல் முகமே ஐயனே உன் நினைவோ ஆனந்தமே அகிலமானது ஆதிசிவம் பாடல் செய்திடும் சாம்பசிவம் ஜெகம் விரிந்தது தத்துவ சிவம் சரணடைந்தது எனது மனம் அகிலமானது ஆதிசிவம் பாடல் செய்திடும் சாம்பசிவம் ஜெகம் விரிந்தது தத்துவ சிவம் சரணடைந்தது எனது மனம் பௌர்ணமிக்கு பௌர்ணமி புது கோலம் புண்ணியத்தை அள்ளி செல்ல மனம் மோதும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி புது கோலம் புண்ணியத்தை அள்ளி செல்ல மனம் மோதும். கோலம் என்றும் நெஞ்சில் ஆடும் ஞான தீபமே. சிவனே அன்பெனும் சிவமே, அனல் முகமே, ஐயனே உன் நினைவோ ஆனந்தமே. அன்பெனும் சிவமே, அனல் முகமே, ஐயனே உன் நினைவோ ஆனந்தமே. சுடர்மணி மகுடம் நீ சுடவே, தவமுறை தியான பொருளாகுதே. சுடர்மணி மகுடம் நீ சுடவே, தவமுறை தியான பொருளாகுதே. சிவனே சிவனே.